சீண்டாதே ஆட்டம் எல்லாம் ஆடாதே உன் திட்டம் எல்லாம் தேராதே புல்லு புல்லா முள்ளு புல்லா துணி உண்டு நெஞ்சுக்குள்ளா நெஞ்சுக்குள்ளா பனி உண்டு சத்தியத்தான் புத்தியில வச்சிருக்கனா நம்பி வந்த மனசுக்கு கனி உண்டு கெட்டதையும் மன்னிக்கிற அறி உண்டு துயரையும் தொடச்சிட்டு சிரிப்பவனா சிறப்புகள் விளங்கட்டும் நினைச்சா முடிப்பேன்